श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. आत्मापहाररसिकेन मयैव दत्तम् अन्यैरधार्यमधुना विबुधैकनाथ स्वीकृत्य धारयितुमर्हसि मां त्वदीयम् चोरोपनीतनिजनूपुरवत्स्वपादे. நாற்பத்தி எட்டாவது பத்தியம், ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. ரொம்ப அத்தியுதமான ஒரு பத்தியம் இது. ஜீவன் ஸ்வதந்திரன் அல்லன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனால் நமக்கு அந்த எண்ணமானது ஏதோ ஒரு க்ஷணகாலம் ஏற்பட்டாலும் கூட நிலைச்சி இருக்க மாட்டேன்றது, அதுவே நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு. அப்படி அந்த சுதந்திரத்தான்ற ஒரு எண்ணம் இருக்கணும், அந்த எண்ணம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவன் ஒரு திருடன் அப்படின்னு மகாபாரதத்தில் ஒரு பிரமாணம் இருக்குது. அப்படிப்பட்ட திருடனால் என்ன பாபம்தான் செய்ய முடியாது அப்படின்றவரை இந்த பத்தியமானது போடுது. யோன்யதா சந்தமாத்மானம் அந்யதா பிரதிபத்யதே கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபஹாரினா அப்படின்ற பத்தியம் இருக்கு. அவன் என்ன திருடு தான், என்ன ஒரு திருடு தான் பண்ண மாட்டான் அப்படின்னா, இதுதான் பெரிய திருட்டு. ஒரு பெரிய திருட்டையே பண்ணவனால சின்ன திருட்டுலாம் பண்ணுறதுக்கு யோசிச்சு பண்ணானா, பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட அந்த ஒரு கான்செப்ட் தீம், அதை வேக இங்கே தனக்கே உரியதான ஒரு ஷைலி, அதை இங்கே சுவாமி பயன்படுத்தியிருக்கார். இதுக்கு ரெண்டு, இவருக்கு சுவாமிக்கு முன்னாடி எழுந்து எழுந்தருளியிருந்த ஆழ்வார், அப்புறம் ஆளவந்தார், ரெண்டு பேருடைய ஒரு கிருதிகளும் இங்கே நமக்கு ஞாபகம் வருது. யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்றிருந்தேன் யானே நீ என் உடமையும் நீயே வானே ஏத்தும் எம் வானவரேரே அப்படின்னு திருவாய் மொழியில் எம்மா வீட்டு திறமம் செப்பம்னு ஒரு பதிகம் இருக்குது, 10-11 பாசனம் இருக்குது. அதை தான் திருவாழ்மொழிக்குள்ளே திருவாழ்மொழின்னு சொல்லுவார். அதுலேயும் இந்த பாசுரம் யானே என்னை அறியகிலாதே இருக்கு, இதுதான் மொத்த திருவாழ்மொழிக்கு சாரம்னு சொல்லுவார். அந்த பாசுரத்தினுடைய அர்த்தமும் இங்கே நம்ம ஸ்மரிச்சுக்கலாம். ரெண்டாவது, ஸ்தோத்திர ரத்னத்தில் வபுராதிஷியோபி கோபி வா குணதோசாணி யதா ததா விதா ததயம் தவ பாத பத்மயோ அகமத்யைவ மயா சமர்ப்பிதஹ அப்படின்னு ஆளவந்தார் எம்பெருமானத்தில் தன்னை சமர்ப்பித்ததாக தெரிவிக்கிறார், நிவேதனம் செய்கிறார். உடனே ஒரு எண்ணம் தோணிதான் அவருக்கு, நான் என்னோட தான் இருந்தால் தானே நான் சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு அழகாக உடனே அதை அதுக்கு ஒரு அனுபந்தம் போல ஒரு பத்தியத்தை அமைச்சிருக்கார். மம நாத யதஸ்தியோஸ்மியகம் சகலம் தத்தி தவைவ மாதவ நியதஸ்வமிதி பிரபுத்ததீஹி அதவா கிண்ணு சமர்ப்பயாமிதே. பெருமானே, நானே உனதுன்ற சொல்கிறப்போ எல்லாம் உனது, அதில் நானும் உனது. அப்படி இருக்கச்சு அந்த புத்தியை நீ எனக்கு கொடுக்கணும், என்னென்னா நீயே என்னை இதை செய்வித்தாய் அப்படின்ற ரீதியில் தான் இதுக்கு அர்த்தம் பண்ண முடியும். அதான் சுவாமியை சொல்லிச்சு அச்சீக்கரத்து அப்படின்னு அழகாக சாதிச்சிருக்க, என்னை செய்வித்தான். அந்த எண்ணம், அந்த கர்த்தத்துவ மமதா தியாகங்கள்லாம் இருக்கணும், அதை நினைவூட்டுறதுக்காக தான் அந்த பத்தியமும் அளவந்தர் சாதிச்சிருக்காரு. நம்ம அர்த்தத்தை ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானத்தில் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பத்தியத்துக்கு வரைச்சு ஒரு உதாரணத்தை கொண்டு சுவாமி நமக்கு அந்த சுதந்திரத்தா புத்தியை போக்கடிக்கிறதுக்காக இந்த பத்தியத்தை கையாளிருக்கார். என்னன்னு கேட்டால், ஒரு திருடன், அவன் ராஜாவினுடைய முத்திரை இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அது என்ன வஸ்துன்னா கால் கொலுசு, அதை திருடிட்டான். இல்லை தண்டை காலில் போட்டுக்கக்கூடிய அந்த கொலுசு, அதை திருடிட்டான். திருடினவன் அதை கொண்டு போய் எங்கேயாவது அடகு வைக்கலாம் அல்லது விற்கலாம்னு பார்த்தா அது ராஜாவினுடையதுன்னு தீர்மானமாக அதில் பார்த்தா தெரியும், யாருன்னா கண்டுபிடிக்கலாம். இப்போ இவனோ ஒரு திருடன், இவன்கிட்ட எப்படி இந்த வஸ்து வந்ததுன்னு சொல்லி உடனே கொண்டு போய் ராஜா இடத்துல இவனையும் சேர்த்து ஒப்படைச்சிடுவான். அதுக்காக பயந்துண்டு தன்னிடத்துலேயும் வச்சுக்க முடியாமல், ஏன்னா எப்போ வேணால் அதை தேடி வந்துடுவா, கடையிலையும் விற்க முடியாமல் என்ன பண்ணுறானாம, சரி இதை ராஜாவிடத்துலேயே கொண்டு போய் கொடுத்து நான் பண்ணது தப்பு தான், என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்லி போய் கேட்குற மாதிரி அழகாக இங்கே நான் அடிகேன், இங்கே பரசமர்ப்பணம் செய்கிறேன்னு அழகாக ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார். அது சுவாமிக்கே உரித்தான ஒரு ஷைலி. விபுதைகநாத, விபுதைகநாதனா விபு தேவர்களுக்கு ஒப்பற்ற தலைவனே. அருகசி, அருகசினா யுவர் கேப்பபிள்னு அர்த்தம், அல்லது தகுதி உடையவனாக இருக்கின்றாய் அப்படின்னு அர்த்தம். எதற்குன்னு கேட்டால், மாம் ஸ்வீகிருத்திய தாரயித்தும் அருகசி. மாம்னா அடியேனை, என்னை ஸ்வீகிருத்தியன்னு சொன்னால் ஸ்வீகரணம் பண்ணுறது, ஏற்றுக்கொண்டு தாரயித்தும்னா அந்த இடத்துல அணிந்து கொள்ளுதல் அர்த்தம். ஏன்னா தன்னை ஒரு ஆபரணமாக ஒப்பிடுறார், என்னை அணிந்து கொள்வதற்கு நீ அணிந்து கொள்ள கடவாயின்னு அர்த்தம். எங்கன்னு கேட்டால், ஸ்வபாதே, உன்னுடைய திருவடியில். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். நிஜ நூப்புரவத்துன்னு போட்டுருந்தார். நிஜ நூப்புரவத் சொன்னால் திருவடி சிலம்பு அல்லது அந்த கொலுசுன்னு வச்சுக்கலாம், வேற எந்த ஆபரணமும் சொல்லலை. ஏன்னா பெருமாளுக்கு எவ்வளவோ திருவாபரணங்கள் இருக்கு, ஏன் நூபுரம் சொன்னார்ன்னு தோன்றதுன்னா அது அது வந்து திருவடியில் தான் இருக்கும். அப்போ ஜீவாத்மாக்களாகிய நாமும் எம்பெருமாளுடைய திருவடியில் தான் இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி உண்டு. அதனாலேயே அந்த ஒரு ஆபரணத்தை சுவாமி தேர்ந்தெடுத்திருக்கார். நிஜ நூபுரவத்து, உன்னுடைய திருவடி சிலம்பை மாதிரியே ஸ்வீகிருத்திய, அதை ஏற்றுக்கொண்டு ஸ்வபாதே, உன் திருவடியில் சப்தமி பக்தி தாரயித்தும் அருகசி. ஏன் நீர்தான் தாரயித்தும் அருகசின்னு சொன்னால் அதுக்கு விசேஷணங்கள் சொல்கிறார், காரணங்கள் சொல்கிறார். அந்யைஹி அதாரியம், அந்யைஹி அதாரியம், அந்யைஹின்னு சொன்னால் பிறர்களால், அந்ய சப்தத்தினுடைய திருத்தியா பக்தி பகுவச்சனம், பிறர்களால் அதாரியம், அதாரியம்னா ரட்சிக்க முடியாது. ஏ இது துவதீயம், இது உன்னுடையது. எப்படி ராஜாவோட முத்திரை நன்றாக பதிந்த ஒரு ஆபரணம், திருவாபரணம் இருக்குமோ அதை யார் வச்சிருந்தாலும் நாளைக்கு கேள்வி வரும், எப்படி உன்னிடத்துல வந்தது சொல்லுன்னு விசாரணை கூட்டின்னு போயிடுவா. அதனால துவதீயம் மாம், உமதான என்னை. அதை அதுனா தத்தம் அப்படின்னு போட்டுண்டார். இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய என்னை யாரால், மயைவ, மயைவ அதுனா தத்தம், என்னாலேயே, என்னாலேயே இப்போது சமர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மா அடியேன், நான், நான் அர்த்தம் என்னை. மேலே சாதிக்கிறார், எனக்கு ஒரு ராசிக்கியம் உண்டு. என்ன ராசிக்கியம்னா, திருட்டுத்தனம் பண்ணுறதுல ராசிக்கியம் உண்டு. சில பேருக்கு இருக்கணும், எவ்வளோ பெரிய மனுஷாலாக இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல அவளுக்கு ஒரு அல்ப காரியங்கள் பண்ணுறது ராசிக்கியம் உண்டு. அது மாதிரி அடியனுக்கு ஒரு அபகாரம் பண்ணுறதுல ஒரு ராசிக்கியம் உண்டு. என்னன்னா, ஆத்ம அபகார ரசிக்கேன, ஜீவாத்மாவாகிய நான் உண்மையில், உண்மையில் சுதந்திரதா இல்லாத நான் அடியேன், சுதந்திரம், சுவாதந்திரம் இருப்பதாக நினைத்து கொண்டு இத்தனால பண்ணின்றிருந்தேனே, அதுவே ஒரு ஆத்ம அபகார சௌரியம். அதில் அதில் ரசனையுடைய நான் தெரியாமல் பண்ணல, தெரிஞ்சுனே பண்ண தாத்பரியம். அப்படிப்பட்ட என்னால் ரசிக்கேன மயா, மயாக்கு விசேஷனம், அப்படிப்பட்ட என்னால் இன்று சமர்ப்பிக்கப்பட்டவனாக அடியேன் இருக்கின்றேன். வேறு ஒருவராலும் காப்பாற்றுவதற்கு, காப்பாற்ற முடியாமல், காப்பாற்ற முடியாத மாதிரி இருக்கக்கூடிய இந்த வஸ்துவை நீரே உமது திருவடியில் உம்முடைய ஒரு நூபுரத்தை போல அணிந்து எம்மை காக்க வேண்டும்னு அழகா சாதிக்கிறார். அன்பைத்த பார்த்தோம்னா விபுதைக நாத, தேவர்களுக்கு, தேவர்களுடைய ஒப்பற்ற தலைவனே. ஆத்மாபஹார ரசிகேன மயா ஏவ அதுனா தத்தம் அந்யைஹி அதாயம் துவதீயம் மாம் சோரோ சோர உபநீத நிஜ நூபுரவத். சோர உபநீதம் சொன்னா திருடனால் கொண்டு வரப்பட்ட அல்லது திருப்பி கொடுக்கப்பட்ட நூப்புரவத்து ஸ்வீகிருத்திய ஸ்வபாதே தாரயித்தும் அருகதி. விபுதைக்க நாத, தேவர்களுடைய ஒப்பற்ற தலைவனே, ஆத்மாபஹார ரசிக்கேன, ஆத்மாவை நான் எனது என்று நினைத்து அதில் ராசிக்கத்தோடு செயல்பட்ட என்னால், மயா ஏவ, அப்படிப்பட்ட என்னாலேயே, அதுனா அதுனான இப்பொழுது, எம்பெருமான தேவநாதனை சுவாமி மங்களாசாரம் பண்ணிட்டுருக்கார். அந்த சமயத்தில் அதுனா தத்தம், தத்தம்னா சமர்ப்பிக்கப்பட்டது. அந்யைஹி அதாரியம், எப்படிப்பட்ட வஸ்து சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு கேட்டால் பிறர்களால் காக்க முடியாத ஒரு வஸ்து. துவதியம் மாம், உன்னுடையவனான என்னை அடியேனை. சோர உபநீத, ஒரு உபமா சொல்றார். சோர உபநீத நிஜ நூபுரவத்து, சோர உபநீத சோரோபநீத, திருடனால் திருப்பி கொடுக்கப்பட்ட நிஜ நூபுரவத்து, உம்முடைய அந்த திருவடி சிலம்பை போல் ஸ்வீகிருத்திய, அதே மாதிரி ஏற்றுக்கொண்டு ஸ்வபாதே உம்முடைய திருவடியில் தாரயித்தும் அருகசி, மறுபடியும் அணிந்து கொள்வதற்கு நீர் தகுதி உடையவராக இருக்கின்றேன்னு அழகா இங்க சாதிக்கிறார். இந்த 48வது பத்தியத்துல கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.